சகஸ்ரம் 397. அகமுபரி சமஸ்ததேவதானாம் உபரிமமைஷ விபாதி வாசுதேவஹ சதிஹ பரதரம் நகிஞ்சிதஸ்மாத் இதிவதசீக பதாவனி பிரணாதைஹி. அகமுபரி சமஸ்ததேவதானாம் உபரிமமைஷ விபாதி வாசுதேவஹ சதிஹ பரதரம் நகிஞ்சிதஸ்மாத் இதி வதசீவ பதாவனி பிரணாதைஹி. ரங்கநாதன் அசுரசம்ஹாரம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு எழுந்துள்ளார். கோவிலுக்கு எழுந்துள்ள உடனே வெளியில சென்ற பொழுது பிரம்மா, ருத்ரன், இந்திரன் இம்மாதிரியான பல தேவர்களெல்லாம் வந்து வணங்கி அங்கெங்கே அவரை உபசரித்து கொண்டாடி கூடவே பெருமாளோட வராவா. பெருமாளோட வந்தவுடனே பெருமாள் கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெருமாள் ஆஸ்தானத்தில் ஏற்ற சமயத்தில் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, கூட வந்த பிரம்மருத்ராதிகளா சகாரி சாதிக்கிறான். பெருமாளை ஏழை பண்ணிட்டு போனா ஏழை பண்ற முன்னாடி கொண்டு திரும்பி பெருமாளை ஏழை பண்ணிவிட்டா ஏழை பண்ண உடனே அவள் சகாரி சாதிப்பான். அது போல வெளியில் எழுந்திருந்த ரங்கநாதனோட கூட இருந்த ஒரு உபச்சாரமாக கைங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் மறுபடியும் பெருமாள் கோவிலுக்கு எழுந்துள்ள உடனே அவருக்கு சடாரி சாதிக்கிறான். அந்த சடாரி சாதிக்கிச்ச உள்ள இருக்க முடியாத அந்த மணிகள் இருக்கு, ஜில்னு சத்தம் கேட்கறது. சத்தம் கேட்கறதுனா என்ன சத்தம் அப்படின்னா, அது சாமி ஜெய்கன் வர்ணிக்கிறார், அது வரும் சத்தம் இல்ல, பாதுகா தேவி பேசுறா அப்படின்னு சாதித்தார். என்ன பேசுறா அப்படின்னு கேட்டவனாக்க, அகம் உபரி சமஸ்தேவதானாம் உபரிமமை வாசுதேவா. பிரம்மருத்ரேந்திராதிகள் தேவர்களா இருக்காள, அவரெல்லாம் சடாரி சாதிச்சுக்கிறாரோவா, சடாரி சாதிச்சுட்ட இந்த சடாரி யார் மேல இருக்கு, பிரம்மருத்ராதிகளுடைய தலைமையில இருக்கு. ஆக அவளெல்லாம் விட பாதுகா தேவி உயர்ந்தவள், தெரிஞ்சுதா. அதனால பாதுகா தேவி என்ன சொல்றா, என் பிரம்மருத்ராதிகளே உங்களெல்லாம் விட நான் தான் உயர்ந்தவள் என்று பேசுகின்றார். அவளும் கையை கூப்பி சடாரியை வாங்கிக்கிறார். அதற்கு பிறகு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டார், உபரிமமை எனக்கு மேல யாரு இருக்கா அப்படின்னா, பாதுகா தேவி யார் சூட்டின் இருக்கா, ரங்கநாதன் சூட்டின் இருக்கார். பாதுகா தேவி மேல யாரு நிற்கிறா அப்படின்னு கேட்டா, ரங்கநாதன் இருக்கிறார். அதனால தேவிக்கு மேல எனக்கு மேல யாரு இருக்காருன்னா, வாசுதேவன் ரங்கநாதன் இருக்கான். அதனால என்னை விட மேம்பட்டவன் வாசுதேவன் ரங்கநாதன் என்று பேசுகிறார். அப்ப இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, தேவதைகளை விட நான் உயர்ந்தவள், என்னை விட வாசுதேவன் ரங்கநாதன் உயர்ந்தவன். சரி, அதுக்கப்புறம் வேற யாரா இருக்காளோ அப்படின்னு கேட்டா, சரிஹ பரதரம் நகிஞ்சி தஸ்மாது, இதை விட உயர்ந்தவா அப்புறம் யாரும் கிடையாது. தஸ்மாது பரம் அபரம் நாசி கிஞ்சிது என்று வேதமே சொல்றது. ஆகினால எம்பனை காட்டிலும் வேறொரு வஸ்து உயர்ந்த வஸ்துவானது பரம்பொருள் கிடையாது. ஆகினால பாதுகா தேவியானவள் உயர்ந்த வஸ்து அவள், அதனால் அவள் பரதரமான பர வஸ்துன்னு சொல்லலாம். ஆற பாதுகா தேவிய பாதுகா தேவியோட உயர்ந்தவனான ரங்கநாதன பரதரமான வஸ்து அவளோட உயர்ந்தவள் என்று சொல்லலாம். ரங்கநாதனை காட்டிலும் உயர்ந்த பரதமமான வஸ்து உலகத்தில் இருக்கோ அப்படின்னு கேட்டா, அது கிடையாது என்று பாதுகா தேவி நீ உன்னுடைய ஒலியினால பேசுகிறாய், தெரிவிக்கிறாய் என்று சுவாமி ஜெய்சிகன் புத்திரேட்சை பண்ணியாகிறது. இதுல இன்னொரு கருத்தும் கொள்ளலாம். பாதுகா தேவி தானே நம்மாழ்வார அவதரிச்சான், அதனால ஆழ்வார் தன்னுடைய சீர்சூழ்ச்சியான திருவாய்மொழியில ஆங்காங்கு எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்தவன் ரங்கநாதன், அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்பதை அங்கெங்கே எடுத்து காட்டுகிறார் என்கிற குறிப்பும் இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றும் கொள்ளலாம் என்று சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்தபடி, அவனத விபுதேந்திர மௌழி மாலா மதுமத சிக்ஷிதமந்தர பிரயாதா பிரச்சயசி பரிரத்த சௌரி பாதா மணி கலகேன வியாத ஜல்பிதானி. ஸ்லோகம் 398. அவனத விபுதேந்திர மௌழி மாலா மதுமத சிக்ஷிதமந்தர பிரயாதா பிரசயசி பரிரத்த சௌரி பாதா மணிகலகேன வியாச ஜல்பிதானி. அவனத விபுதேந்திர மௌளி மாலா மது மத சிக்ஷித மந்தர பிரயாதா. பாதுகா தேவி நீ எப்படி இருக்க, உன்னை கண்டு எல்லாரும் ஓடி வந்து தேவர்கள்லாம் தேவர் சேஷர்கள்லாம் எல்லாருமே வந்து வணங்குறான், உன்னை வந்து வணங்குறான். அவன் என்ன பண்ணுறா, நன்னா புஷ்பத்தை என்ன மந்தார புஷ்பங்களை நிறைய பாதையில் கிரீடத்தில் சுற்றிக்கிண்டு அல்லது தலையில் சுற்றிக்கிண்டு நிறைய பூக்களை சாத்தி கொண்டு வந்து உன்னை வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் அந்த புஷ்பங்களில் இருக்க முடியாத மது தேன் இருக்க அதெல்லாம் உன்மேல விழருது, தெரிஞ்சா? உன்மேல விழுந்த உடனே அது தேன் மதுங்கிறதுக்கு தேனும்னு அர்த்தம், கள்ளுன்னு ஒரு பொருள் உண்டு. ஆகிற மதுவாகிற கள்ள நீ பருகிறாய், உனக்கு வந்துடுறது. அதனால என்ன ஏற்படுறது, மத சிக்ஷித மந்தர பிரயாதம். அதனால ஒரு மதம் ஏற்படுகிறது உனக்கு, கள்ள குடிச்சா அப்படி இருக்கும், மதம் ஏற்படுறது. அதுலேருந்து நீ என்ன பண்ற அப்படிங்கிட்டனா, தளர் நட போட்டு அப்படி இப்படிமா நடக்கிற, என்ன அப்படி நடக்கிறதோட கூட அப்புறம் என்ன பண்ற, பிரசயசி பரிரத்த சௌரி பாதம், பரிரத்த சௌரி பாதம். சௌரி எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய பாதம் திருவடிகள், அதான் புருஷன் உனக்கு. அந்த புருஷனான திருவடி என்ன பண்ற, பரிரத்த இழுத்து எரிச்சு கட்டிக்கிட்டு பேசுறேன் நீ. அப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறது பேசிட்டு அப்புறம் என்ன பண்ற, கண்ணா நான் உளறி அதெல்லாம் பேசுறேன், குடிச்சவன் வெறியால பேசுவனும் இல்லையோ அத மாதிரிலாம் நீ பேசுற. மணிகலகேனவியாதல்பிதானி, அந்த மணி நடக்கச்ச சத்தம் உள்ள இருக்கிற மணி சத்தம் கேட்கறதோ இல்லையோ அது என்ன பண்றது அப்படிங்கிறோம்னா, வியாத ஜல்பிதானி, உன்னுடைய கண்ணா பின்னா பேசுகளோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு உன்னுடைய ஓசை என்று ஒரு பொருள். இன்னொரு நிமிஷம் பொருள் கொள்ளலாம், எப்படி அப்படின்னு கேட்டதானாக்க, மது மத சிக்ஷித மந்தர பிரயாதம். மது அதாவது உலகில் ஒருத்தன் கள்ள குடிச்சுட்டானே அகில், அவன் என்ன பண்ணுவான், மதத்தினால தடிமாறி அப்படி இப்படியும் காலை வச்சுட்டு நடந்துகிட்டே இருப்பான். ஒரு பொம்மனாட்டி கள்ள குடிச்சுட்டாலும் வச்சுப்பான், அவள் கள்ள குடிச்சுட்டா போதை ஏறி அப்படி இப்படி தடுமாறி நடப்பான். அவளுக்கு வெக்கங்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாருக்கும் தன் புருஷனையும் கட்டி அணைச்சி இழுத்து பிடிச்சின்னு வருவான். இப்படிலாம் வரதோட கூட துணிந்து கண்ணா அப்படின்னு பேசுவான். அது போல பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளும் இந்த மதுவை தலையில அவளுடைய பூவிலேருந்து விட முடியாத மது இவள் மேல விடறதுனால, மதுவானது தேன், அதை பருகிறதுனால அதை பருகிண்டு நீ என்ன பண்ற, நீயும் அநாயாசம் அப்படி தள்ளு தட மாதிரி நடக்கிற. நடக்கிறதோட கூட எம்பெருமான திருவடிய அது பல பேர் இருக்கான்னு பார்க்காம ஒரு பொம்மநாட்டி புருஷனை தன் புருஷனை கட்டி அணைப்பது போல நீ பரிரத்த சௌரி பாதம், எம்பெருமானுடைய திருவடிய ஆகிற புருஷனை கட்டி அணைச்சு நின்று நீ பேசுற. அப்போ என்ன பேச்சு பேசுற, அது இது இப்படின்னு கண்ணா அப்படின்னு பேசுற. ஆக உன்னுடைய ஒலியானது என்ன, எம்பெருமான அனுபவிச்சுட்டே கண்ணா அப்படின்னு பேசுற பேச்சு போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெய்சன் உத்ரேசிச்சாரு. அஸ்தானேஷு திரிதசமசிதானு வர்த்தயித்வா விஹாரானு ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயித்வா யதார்ஹம். வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபரியங்கம் நகலு பவதீம் ரங்கநாதோ ஜஹாதி. ஸ்லோகம் 399. ஆஸ்தானேஷு த்ரிதசமஹிதானு வர்த்தயித்வா விஹாரானு ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயித்வா யதார்ஹம். வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதாம் ஆபர்யங்கம் நகலு பவதீம் கணாசோ ஜஹாதி. ரங்கநாதன் உற்சவ காலங்களில் வெளியில எங்கெங்கோ ரொம்ப தூரம் மண்டபப்படிகள் அங்கங்கே நடக்கிறது, எல்லாரும் கொண்டாடுறான், தேவர்கள்லாம் வந்து கொண்டாடுறான். அதனால் நெடுக எங்கே பார்த்தாலும் சுற்றுறான். இப்படி நெடுக உலவி விட்டு கடைசியில் அங்கங்கே தேவர்களோடெல்லாம் விளையாடி அழகாக சஞ்சரித்து திரும்பி கடைசியில் கோவிலுக்கு எழுந்துருவான். அப்படி கோவிலுக்கு வந்துள்ள போது எப்போதும் ரங்கநாதன் பின்னாடி எடுபடிகள், சாமரங்கள், விழுவதுகள், அப்புறம் மேளங்கள், இதெல்லாம் எத்தனையோ முன்னாடி போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி கூட எல்லாம் அவளோட வர காலத்துல ரங்கநாதன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சானோ இல்லையோ, ஒரு இடத்துல உடைகள், சாமரங்கள் அதெல்லாம் அங்கேயே நிறுத்தி விடுறான், நிறுத்திட்டு சொல்லுவார். அப்புறம் கொஞ்ச தூரம் போன உடனே வாத்தியங்களும் நின்று போடும், வாத்தியங்களும் வெளியில வந்துடும். இன்னும் கொஞ்ச தூரம் போனோம்னா வேதபாராயண கோஷ்டி போயிட்டே இருக்க, வேதபாராயண கோஷ்டியும் அந்த இடத்துல சாத்துவரை பண்ணிட்டு அவளும் திரும்பி போடுவா. அதுக்கப்புறம் கூட ஒத்துல இருக்க மாட்டா ரங்கநாதனோட. இன்னும் உள்ள போகும்போது யார் கூட இருக்கா அப்படின்னா பாதுகா தேவியை மாத்திரம் விடல, பாதுகையோட பேசிட்டே வேற போறாராம் ரங்கநாதன். இனிதாக பேசிக்கொண்டு எதுவரையிலும் போறார் அப்படின்னு கேட்டாக்க, அந்த புறத்துல பரியங்கத்துல சயனிச்சுக்கிற இடம் இருக்கேன் கட்டில், அந்த பரியங்கத்துல போய் அமர்ற வரையிலும் கூடவே பாதுகா தேவி போயிட்டு இருக்கான். ஆக எம்பெருமானுக்கு பாதுகா தேவியினிடத்துல அவ்வளவு பிரேமை இருக்கு என்கிறது இதுல இருந்து தெரியுது நமக்கு. ஏன் அப்படி கடைசியில உன்னை அழைச்சு போறான் அப்படின்னு கேட்டாக்க, உன்னுடைய இனிய குரல் இருக்க, அந்த குரலை எப்போதும் கேட்கணும்னு ஆசை. ஆக டில் டில்லுன்னு நடக்கிற போது ஏற்படக்கூடியதான ஒரு ஓசை இருக்கேன், அந்த ஓசையில நீ என்ன பேசுறியோ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கணும் ஒரு ஆசை ரங்கநாதனுக்கு இருக்கிறதுனால ஒன்ன மாத்திரம் விடுறதில்லை, பாக்கி பேரெல்லாம் அந்தந்த ஸ்தானங்களை அங்கங்க நிறுத்தி விட்டு உள்ளுக்குள்ள பரியங்க வரையிலும் நீ என்ன பண்ற, பாதுகையாக சென்று போற. ஆக படுக்கைக்கு போகும் வரை உன்னுடைய நாதம் எப்படி இருக்கு, ரங்கநாதனுக்கு பரமபோக்கியமாக இருக்கு. ஆகினால ஆஸ்தானங்கள்ல அங்கங்க திருவோலக்கங்கள்ல தேவர்கள்லாம் அங்கங்க செய்த மண்டை அப்படி எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் நினைச்சு அதெல்லாம் நினைச்சுட்டே வந்தாலும் கூட உன்னுடைய பரமபோக்கியமான அந்த நாதம் இருக்கேன் அதை விடுறதுக்கு அவருக்கு மனசு வரல. ஆகினால உன்னோட பேசிக்கிட்டே அந்த புறமரகம் வரலாம். ஆக ரங்கநாதன் அவளிடத்துல உன்னிடத்துல அவ்வளவு அனுகிரகமுடையவனாக இருக்கிறான் என்று தெரிகிறது. இதுல இருந்து இன்னொன்னு ஊகிக்கலாம் என்னன்னு கேட்டோம்னாக்க, சிறுவாய்மொழி சாட்சியமொழி இருக்கோ இல்லையோ, சிறுவாய்மொழி சாட்சியம் மட்டும் கடைசியில உள்ள வந்து நடக்கிறது, பாக்கியெல்லாம் ஒவ்வொன்றா முடிஞ்சு போறது. ஆக ஆழ்வார் சாதிக்க திருவாய்மொழி சாட்சியமுறையானது உள்வரையிலும் வருகிறது. அப்படின்னா பாதுகா தேவியினுடைய ஒளியே என்ன அப்படின்னு கேட்டோம்னா சிறுவாய்மொழி என்று சொல்லலாம் போல இருக்கு. அதனால கடைசி வரையிலும் பெருமாள் விடாமல் பாதுகா தேவி உபசரித்துக் கொண்டு இனிதாக பேசிக்கொண்டே வருகிறாள். அவ்வளவு பரம போக்கியமாக பாதுகா தேவி ரங்கநாதனுக்கு இருக்கிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெயசிங்கன் அனுபவித்தாகிறது. அந்தரண்யஸ்தை மணிபிருஜிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நீததரணே மஞ்சுளம் தேனிநாதம் பஷ்யஞ்சாரி க்ரமபரிணதே பிராக்சனீம் தாம் பராயா மன்யே மித்ரா வருண விஷயாத் உச்சரந்தீம் அவஸ்தாம். ஸ்லோகம் 400. அந்தரண்யஸ்தை மணிபிருஜிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிஹிதசரணே மஞ்சுளம் தேனிநாதம் பஷ்யந்த்யாதி க்ரமபரிணதே பிராக்சனீம் தாம் பராயா மன்யே மித்ரா வருண விஷயாத் உச்சரந்தீம் அவஸ்தாம். ரங்கநாதன் மற்றொரு நாள் சஞ்சாரத்தை தொடங்குறார், வெளியில கிளம்புறார். இப்ப வெளியில கிளம்புற போது என்ன பண்றார் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகை மீது தன் திருவடியை வைத்து அதை மாட்டிக்கொண்டு கிளம்புகிறார் வெளியில. அந்தரண்யஸ்தை மணிபிரிதம் பாதுகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நீதசரணே மஞ்சுளம் தேனிநாதம். ரங்கநாதன் என்ன பண்றான், நிகித சரணே தன்னுடைய திருவடியை வைக்கிறான். எப்படி வைக்கிறான், உன் மீது மந்தம் மந்தம் ரொம்ப மெல்ல மெதுவா வைக்கிறான். அப்படி மெதுவா வைக்கிற காலத்துல அப்ப என்ன ஆறது, பாதுகைக்குள்ள ரத்தனங்கள் இருக்குன்னு சொன்னோம் இன்னையே. அந்த ரத்தனங்கள் என்ன பண்றது, திருவடியை வச்ச உடனே அது ஆடுறது, ஆடும்பொழுது அதுல ஒரு ஒலி எழுங்கிறது. ஒலி எழும்பினா அந்த ஒலி எப்படி இருக்கு, மஞ்சுளஞ்சேனிநாதம் ரொம்ப அழகாக இருக்கு. மெல்லிய ஒலி, மெதுவா அடி திருவடி வச்சதுனால எழுகின்ற ஒலி எப்படி இருக்கு, மெல்லிய ஒலியா இருக்கு. அந்த மெல்லிய ஒலியை பார்த்து அது என்ன பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருவடியில மாறிட்டு பெருமாள் எழுந்துள்ள சூட்டி கொண்டு எழுந்துள்ள ஆரம்பிச்சாக்க அப்புறம் கொஞ்சம் ஒலி பெருசாக வரும். அப்போ அந்த மெல்லிய ஒலி வருத அதை வர்ணிக்கிறா, அந்த வர்ணனை அது எப்படி ஒலி வருது அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரண நாம் பேசுறோமே பேசச்ச ஒலியானது வெளியில் எழும்புறது, சப்தங்கள்லாம் வெளியில் வருது, பேச்செல்லாம் வெளியில் வருது நமக்கு. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நம்ம தொப்புள்ள அங்கே பிராணவாயு அபானவாயு ரெண்டும் அங்கே அந்த இடத்துல தொப்புள்ள இருக்கு, அதுக்கு மைத்ராவரணம்னு பேர் அந்த இடத்துக்கு. ஆக அந்த தொப்புள்ள முதல்ல நாம் என்ன பேசணும்னு ஆரம்பிக்கிறோமோ, காற்று அங்கேருந்து வாயுவானது எழும்புறது, அது எழும்பி என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹிருதயஸ்தானத்துக்கு வர்றது. ஹிருதயத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக வேகத்தோடு வருது அந்த சமயத்தில், அங்கே வர காலத்தில் அந்த இடத்துல வரைச்சி அதுக்கு பஷ்யந்தீன்னு பேர், அதாவது கொஞ்சம் எழுத்து வடிவத்தை அடையிறது அங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் என்னென்ன ஸ்தானம்னு பாணி வியாகரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அதனுடைய இடத்துக்கெல்லாம் இது போறது, போனா அந்த இடத்துக்கு என்ன பேரு, மத்தியமான பேரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த ஒலிக்கு மத்தியமான பேரு. அப்புறம் அந்தந்த ஸ்தானத்திலிருந்து கிளம்பி வாய் வழியா வெளியில வருது, வெளியில வரைச்ச ஒவ்வொரு சொல்லாக வெளியில வருது, அதுக்கு வைகரின்னு பேரு. ஆக இந்த காத்தானது நம்முடைய தொப்புள்ள இருந்து கிளம்பி இதயத்துக்கு வந்து அந்தந்த எழுத்தினுடைய ஸ்தானங்களுக்கு போய் அங்கிருந்து உந்தப்பட்டு வாய் வழியாக வெளியில வந்தா ஒரு சப்தம் வருது. இதுக்கு நாலு அவஸ்தை உண்டாருது, அதாவது பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி என்று நான்கு அவஸ்தைகள் உண்டு. இந்த அவஸ்தைகள் பிரகாரம் வந்து ஒவ்வொரு சொல்லும் உருவாருது என்பதையும் நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி அது சொல்றத பஷ்யந்தாதி கிரம பரிணதேகே பிராக்தனீம் பராயா, பஷ்யந்தாதி கிரமத்துல பரிணாமத்தை அடைகிறது இந்த காத்தானது. அதாவது முதல்ல பஷ்யந்திங்கிற ஸ்தானத்துல வருது, பரான் இருக்கு தொப்புள்ள, அதுக்கு பரான் பரான்னா அடிப்பகுதி, அது அடிப்பகுதியில அந்த இடத்துல கிளம்புறது வாயு, அப்போ அதுக்கு பரான்னு பேரு. அடுத்து ஹிருதயத்துக்கு வந்தோடனா பஷ்யந்தின்னு பேரு. அந்த பஷ்யந்தாதி கிரம பரிணதே பஷ்யந்தி முதனால ஒரு முறைய அது மாறி மாறி அமையிறது. அதுக்கப்புறம் எங்க போறது, இதுக்கு போறது, எங்க அந்தந்த எழுத்துக்கள் உண்டாகக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கு அந்த இடத்துக்கு போறது, அந்த அது நம்முடைய முயற்சினால அந்த இடத்துக்கு போறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது வியாகரணத்துல என்ன சொல்லிருக்கேட்டா, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன ஸ்தானங்கள் சொல்லிருக்கு. அகுஹல் சர்ஜினியா நாம் கண்டாங்கிறார், ஆங்கிற எழுத்து, கூன்னா கவர்கம் கா கா கா கா என்று சொல்லக்கூடியதான அஞ்சு எழுத்துக்கள். அப்புறம் ஹா, இந்த எழுத்துக்கள்லாம் எங்க உற்பத்தி ஸ்தானம், எங்க இது வியாவரணம்னாக்க அதுக்கு ஸ்தானம் கண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் இசானாம் தாரு, இகாரத்துக்கு சூன்னா சவர்க்கம் சா சா ஜா ஜா ஞா அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் எகாரம் சகாரம் இதெல்லாம் தாரு, தாருங்கிறது கன்னத்தினுடைய உள்பிரதேசம் இருக்க வாயில, அதுக்கு தாருன்னு பேரு. அந்த இடத்துல அந்த எழுத்துக்கள் உண்டாருது. ரிட்டுஷானாம் மூர்தாம் ருங்கிற எழுத்து, தவர்க்கம் டா டா டா நா என்கிற எழுத்துக்கு, என்ன ஷா இதெல்லாம் எங்கிறது தலையிலேருந்து அங்க அந்த அதுக்கு ஸ்தானம் தலையில, அங்க போய் அங்கேருந்து திரும்பி வாய்க்கு வருது. ஆக என்ன சொல்றார், ஒவ்வொரு எழுத்துக்களும் ஸ்தானங்கள் இருக்கு. ஆக ஹிருதயத்துல வந்து தொப்புள்ள கிளம்பி ஹிருதயத்துல வந்து அந்தந்த ஸ்தானங்களுக்கு போய் அங்கிருந்து உந்தப்பட்டு வாய் வழியாக வெளியே வரும்பொழுது சட்டமாக என்னென்ன சொல்லு என்னென்ன எழுத்துன்னு நமக்கு அண்ணா தெரியுது. இப்படி வருதோ இல்லையா, இப்படி வர காலத்துல முதல்ல திருவடியை வைக்கிறாரோ இல்லையோ, திருவடியை வைக்க இந்த நாதம் ரொம்ப லேசா இருக்கு. அதனால முதல்ல தொப்புள் பாகத்துல ஒலி கிளம்புறது, அப்படி ஒலி கிளம்பி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேல வரப்பட்டு நடக்க ஆரம்பிச்சாருன்னா மேல வருது. அப்போ சிறிய ஒலி கேட்கறதோ இல்லை, முதல் முதல் மெதுவாக திருவடி வைக்கும் பொழுது அந்த ஒலிய இப்ப வர்ணிக்கிறார். அந்த ஒலியானது என்ன பண்றது, மேல மேல மேல இவர் செய்ய வேண்டிய இதெல்லாம் எடுத்து காட்டுறது. அதாவது திருப்பள்ளியிலேருந்து எழுந்து கட்டிலிருந்து எழுந்து எம்பெருமான் முதல்ல அடி வைக்கிறார். அடி வச்ச உடனே மெல்லிய ஒலி எழுகிறது அதிலிருந்து, அதுக்கப்புறம் பிராணாபானங்கள் இந்த வாயுக்கள் இருக்கக்கூடியதுக்கு இடமா இருக்க முடியாத நாதி இருக்கு, அந்த நாதியிலிருந்து ஒலி கிளம்புகிறது, அதுக்கு அடி வாயு தான் ஆரம்பம்னு பேரு, அதனால அதுக்கு பரான்னு பேரு. அங்கிருந்து ஹிருதயத்துக்கு வருது, ஹிருதயத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் வியக்தமாக அந்த ஒலி மாறுதல் அடைகிறது, அதனால அதுக்கு பஷ்யந்தின்னு பேரு. அப்புறம் யாரு பேசுறாலும் அவளுடைய கருத்துக்கு ஏற்ப ஒரு முயற்சி பண்ணி இப்படி பேசணும் ஆரம்பிக்கிறாவா, அப்படி பேச ஆரம்பிச்சு என்ன பண்றது, அந்த எழுத்துக்கள் அந்த காத்தானது அந்தந்த ஸ்தானங்களுக்கு போறது, அந்தந்த எழுத்துனுடைய ஸ்தானத்துக்கு போன உடனே அங்க போய் அடிபட்டு அங்கேருந்து என்ன பண்றது வாரிக்கு வரும். அப்ப அதுக்கு மத்தியமானு பேர் அந்த ஸ்தானத்துக்கு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வெளியில வர காலத்துல அதுக்கு வைகரின்னு பேரு. ஆக பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி என்கிற நான்கு வகையான முறையில பஷ்யந்தாதி கிரமப்படினதே பஷ்யந்தி முதலிய கிரமம் வரிச கிரமம் என்ன, பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிற கிரமம். அந்த பரிணதேகே பிராட்டனீந்தா பராயாம் மன்யே மித்ராவரண விஷயாது உச்சரந்தீம் அவஸ்தாம். மித்ராவரண விஷயாது அப்படின்னா தொப்புள்லேருந்து, தொப்புள்லேருந்து உச்சரந்தினா கிளம்புறது, கிளம்பி ஊர் அவஸ்தையை அடையிறது. அதனால அப்படி இருக்கிற காலத்துல முதல்ல மூலஸ்தானத்துல அதாவது அடி வைப்பும் பொழுது மெல்லிய ஒலி எழும்புறதோ இல்லையோ, அந்த மெல்லிய ஒளிய பரா என்று வர்ணிக்கிறார். ஆக உன்னுடைய மெல்லிய ஒளியிலிருந்து அப்புறம் விகநாதன் நடக்க நடக்க உயர்ந்த ஒலி எல்லாம் எழும்புகிறது. ஆக உன்னுடைய எம்பெருமானுடைய அடி வைக்கின்ற காலத்துல உன்னுடைய சலங்கைகளுடைய சப்தம் ஏற்பட்டு அந்த சப்தங்கள் எப்படி இருந்தாக்க பாதுகையே பேசுவது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம் வர்ணித்தாகிறது. மேலும் இங்கு பெருமாளை ஆழ்வார் காலத்துல மெதுவாக பாடலை பாடுகிறார், எம்பெருமான அழைக்கிறார். கொஞ்சம் பெருமாளோட அனுபவம் இருக்கு அதிகமா ஏற்பட என்ன பண்றார், அப்புறம் பெரும் கூச்சல் போட்டு என்ன உறக்க கட்டி அவரை அழைக்கிறார். இப்படியா திருவாமையிலே நாம் அனுபவிக்கிறோம். ஆக முதலிலே சிறியதாக ஆரம்பித்து வர வர வளர்ந்து அந்த சப்தமானது அழகாக எல்லோரும் கேட்கும்படியாக ஆகிறது என்பதையும் இதில் கருத்தில் கொள்ளலாம். பிரச்சாதானாம் பரிஹரிசதாம் காரயித்வா பிரதிஜாம் பிராயேணத்வாம் பிரதிசெல்பவாம் வர்ணயஞ்சீமயாத்வம் பாதன்யாச கிரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாது பத்யாரம்பான் கணயசிபரம் பாதுகே ஸ்வயிர் நிநாதைஹி. ஸ்லோகம் 401. பிரச்சாதானாம் பரிஷதிசதாம் காரயித்வா பிரதிஜாம் பிராயேணத்வாம் பிரதிசெல்பவாம் வர்ணயந்தீமயாத்வம் பாதன்யாச கிரமமனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாது பத்யாரம்பான் கணயசிபரம் பாதுகே ஸ்வயிர் நிநாதைஹி. இந்த ஸ்லோகத்துல பாதியில் எழும்புற ஒலிய பாதுகாசாசரத்தை பரிச ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தேசியம் சாதிக்க அதை பாதுகாதேவி எண்ணிண்டு வரா, அதனுடைய குரல் தான் இந்த ஒலி என்று இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார் சுவாமி தேசியம். எப்படி அப்படின்னா பிரச்சாதானாம் பரிஷதி சதாம் காரயித்வா பிரதிஜாம். பாதுகாதேவி உனக்கு தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை கேட்கணும்னு ஆசை உனக்கு ரொம்ப. அதனால என்ன பண்ண, நிறைய மகா வித்வான்கள்லாம் கூடியிருக்கா பரிஷத்து இங்க ரங்கநாதன் சன்னதியில. அப்ப இருக்கிற காலத்துல என் மூலமாக ஒரு பிரதிஜை பண்ணி வச்சேன், அதாவது 1000 ஸ்லோகங்களை நான் கண்டிப்பாக பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிரதிஜை பண்ணும்படியாக பண்ணி வச்சு இந்த பாதுகாசாசனத்தை இயற்றும்படியாக பண்ணினேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க நின் வாயாக உன் சோதத்தை கேட்கணுங்கிற ஆசை. அதோடையும் 1000 பாடுவதற்கு எனக்கு சக்தி இருக்கா இல்ல, அதனால என்ன பண்ற, நீயே தான் பாதுகாசனத்தை பாடுற, என் மூலமாக பாதுகாசாசனத்தை பாடி அது சரியா இருக்கான்னு எண்ணி பார்க்கறீங்கன்னு சொல்லும்படியாக இருக்கு. பிராயணத்வாம் பிரசிதவிபவாம் வர்ணயந்தீமயாத்வம். நீ எப்பேற்பட்டவள், பிரசித விபவாம் வேதத்துல மிக பிரசித்தமான ஒரு புகழை உடையவள் நீ, அதாவது வேதமானது உன்னை மிக மிக பாராட்டி அங்காங்கு வர்ணிக்கிறது தெரிஞ்சுதான். அத என் மூலமாக சொல்லும்படியாக கேட்டு நீ ஆரம்பிக்கிறாய். அது எப்படி என்ற நீ அப்படின்னு கேட்டவனா, எம்பெருமான் வெளியில வந்து அப்படியே பத்தி உலாத்துறாப்புல உலாத்துறான், உலாத்தும் காலத்துல வேகம் இருக்காது, மெதுவாக அடி வைக்கிறான். பாதன்யாச கிரமமனுகுணம் ஒரு அடிய சட்டுன்னு வைப்பார், இன்னொரு அடியை மெதுவா தூக்கி அனண்ட வைப்பார். அது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஒரு ஸ்லோகத்திலே நாலு பாதம் இருக்கும் இல்லையோ, நாலு பாதம் உள்ள ஒரு ஸ்லோகமானது அனுஷ்டம் ஸ்லோகமா இருந்தனாக்க சுருக்கம் முடிஞ்சு போடும். அதே சர்க்கரா விரத்தம் அல்லது சாத்தூல விக்கீடுங்கிற விரத்தம், இது மாதிரி விரத்தங்கள் வந்ததுனாக்க இன்னும் ஸ்லோகம் நீளும். அதனால ஸ்லோகத்தினுடைய நீட்சி குறைவு இதற்கு தகுந்தபடி ரங்கநாதனுடைய அடிவைப்பும் நடக்கிறதாம். ஆக அப்படி அடி வைக்கும் பொழுது அந்த பாதையிலிருந்து வரிய எழும்புறது. அப்ப நீ என்ன பண்ற, ஸ்லோகம் ஒன்னு, ஸ்லோகம் ரெண்டு, ஸ்லோகம் மூணு அப்படின்னு எண்ணிட்டு வர. ஆயிரம் ஸ்லோகத்தையும் பாடுற என்ன இல்லையோங்கிறதுக்காக நீ எண்ணிட்டு வரையோன்னு சொல்ல முடியாத இருக்கு. பஜாரம்பான் கணேசிபுரம் பாதுகேசுவயநாதேஹி, அவன் அடிவைப்பினால் ஏற்படக்கூடிய ஓசைகளாலே, இனிய ஓசைகளாலே நீ என்ன பண்ற, பஜாரம்பான் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆரம்பிக்கிறத ஒன்னு ரெண்டு மூணுன்னு கணக்கிட்டு நீ பார்த்து சந்தோஷப்படுகிறாய். ஆக நான் இயற்சிய உன்னாலே தூண்டப்பட்டு பரிசத்துல தேவர்களே பெரியவர்கள்லாம் இருக்கிற இடத்துல அவர்களால் நியமிக்கப்பட்டு அதன்படி என்னால முடியாட்டாலும் கூட நீயே உள்ளிருந்து பாடி பாடினதும் சரியா இருக்கா என்று அந்த ஒலியின் மூலமாக ஒன்னு ரெண்டு மூணுன்னு எண்ணி நம்ம பத்தி ஆயிரம் ஸ்லோகம் பாடி இருக்கான்னு அனுபவிச்சு அனுபவிச்சு நீ சந்தோஷப்படுகிறாய். ஆக என்னுடைய நான் எழுதிய ஸ்லோகங்கள் எல்லாம் நீ எண்ணி கணக்கு பண்ணுகிறாய் போல இருக்கு இந்த ஒலியானது என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெயகின் அனுபவிக்கிறார். விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருச்சிவேதில் விசித்ரைஹி ஐதம் பரியம் மிகமோஜசாம் ஐக்கரஞ்சேன சித்தம் இச்சம் பும்சாம் அனுகுணதியாம் பாதுகே ம் தேவ ஸ்பிருஷ்டம் ததுசி வரசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேனா. ஸ்லோகம் 402. விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதைர் விசித்திரை ஐதம் பர்யம் நிகமவசசாம் ஐககஞ்சேன சித்தம் இத்தம் பும்சாம் அனிபுணதியாம் பாதுகே த்வம் ததேவ ஸ்பிருஷ்ட்வா த்வம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிதேனா. முன் ஸ்லோகத்தில் பாதுகையானது மகா வித்வத் பரிஷத்தினுடைய நடுவில் பாதுகையை பற்றி ஆயிரம் ஸ்லோகம் பண்ணுகிறேன் என்று என்னை பிரதிஜை பண்ணும்படியாக செய்தது, நானும் பிரதிஜை பண்ணினேன். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் நான் பிரதிஜை பண்ணல, பாதுகை பிரதிஜை பண்றதாக இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன, வேதங்களில் எந்த தெய்வத்தை பற்றி சொல்லுகிறது என்று கேள்வி எழுகின்ற காலத்தில் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி வேதம் முழுவதும் சிவன் நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம். வேதாட்சராணி யாவந்தி கீர்த்திதானி மனிஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதான் நசம்சயா என்று. வேதங்கள் எவ்வளவு எழுத்திருக்கோ வேதங்களில் ஒவ்வொரு எழுத்துமே எம்பெருமான சிவன் நாராயணனை தான் சொல்லுகிறது அப்படின்னு சித்தாந்தம். ஒரு எழுத்தே சொல்ற காலத்தில் பல எழுத்துக்கள் கொண்ட சொற்கள், பல சொற்களை கொண்ட வாக்கியங்கள் எல்லாமே வேதத்தில் எம்பெருமான் நாராயணனைத்தான் சொல்லுகிறது என்று நம்முடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை சத்தியம் பண்ணி பேசுகிறது பாதுகை. ஏன் அப்படின்னு கேட்டா, வியாசர் 18 புராணங்களை எழுதினார். அதுல சாத்விகமான புராணங்களில் விஷ்ணு சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்று பேசினார். மற்ற புராணங்களில் சிவனை பற்றியும் பிரம்மாவை பற்றியும் பேசியிருக்கிறார். இதிலே சந்தேகம் வந்தது, எது பரதத்துவம் என்ற சந்தேகம் இருந்த காலத்தில் வியாசர் என்ன பண்ணார், சத்தியம் பண்ணி சொன்னார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திரா தரம் நாஸ்தி நதெய்வன் கேசவாத்தனம். இரு கைகளை உயர தூக்கிக் கொண்டு நான் சத்தியம் பண்ணுகிறேன், மீண்டும் சத்தியம் பண்ணுகிறேன், மீண்டும் சத்தியம் பண்ணுகிறேன் என்று மூணு தடவை சத்தியம் பண்ணுகிறார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பல சாஸ்திரங்கள் இருக்கிற காலத்துல இந்த வேதமான சாஸ்திரம் இருக்கு, அதுதான் உயர்ந்தது. அதுல பல அர்த்தங்கள் அங்கங்கு சொல்லப்பட்டாலும் கூட கடைசியில் நிர்ணீதமாக நிச்சயிக்கப்பட்டதா சொல்லுகின்ற காலத்துல நாராயணன் தான் பரதத்துவம், அவனை கண்டு உயர்ந்த தெய்வம் இல்லை என்று இது கைகளையும் தூக்கி கூப்பிக்கொண்டு வேதவியாசர் சத்தியம் பண்ணுகிறார். அதுபோல பாதுகா தேவியும் விஷ்ணோரஸ்மின் பதசரசிஜே விருத்திபேதை எழுவிஜி இத்திரையி, ரங்கநாதனுடைய பத சரசிஜம் இருக்கேன், அதாவது தாமரை வளர் போன்ற அழகையான திருவடிகள் இருக்கேன், எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய அழகிய தாமரை வளர் போன்ற இத்திருவடி தான் வேதங்களுக்கெல்லாம் முக்கியமான கருத்து. ஐதம் பரியம் நிகமவசாம் ஐக்க கஞ்சேன சித்தம், வேத வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் இதுலதான் முக்கியமான குறிக்கோள் ஐதம்பரியம். இதுவே இதை தவிர வேறொன்றும் அர்த்தம் இல்லை வேதங்களுக்கு, ரங்கநாதன் திருவடியே தான் பேசுகிறது என்று ஐக கண்டிஷன ஒரே குரலால வேதம் சொல்லுகிறது என்று பாதுகா தேவி சொல்லுகிறார். அப்படி சொன்னா இத்தும் புன்சாம் அனுபுணதியாம் பாதுகே தொந்த தேவ, இப்படி பேசினா அது சில பேர் தான் புரிஞ்சுப்பா, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டா. வேதத்துல பல தெய்வங்களை சொல்லுகிறது, பல பேர் இருக்க நாராயணனே எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அனிபுணதியம் சொற்களுக்கு எப்படி பொருள் கொள்ள வேணும் என்கிற விஷயங்களை நன்கு தெரியாதவர்கள் இருக்காளே அவளுக்கெல்லாம் அவளையும் நம்ப வைக்கிறதுக்கா என்ன பண்றார் அப்படின்னா பாதுகா தேவி ஸ்பிருஷ்வாத்தம் வதசி நியதம் மஞ்சுனா சிஞ்சிட்டேனா, அந்த ரங்கநாதனுடைய திருவடிய திருக தழுவி தொட்டுக்கொண்டு நீ என்ன பண்ற அழகான உன்னுடைய ஒலியை எழுப்பி சத்தியம் பண்ணி ரங்கநாதனுடைய திருவடியே உயர்ந்தது என்று பேசுகிறார். தெரிஞ்சுதா ரங்கநாதனுடைய திருவடியே சொன்னதுல நடத்தும் திருவடியோட கூடினா ரங்கநாதன் தான் பரதத்துவம். துவயத்துல நாம் எங்கே சரணாதி பண்றோம், நாராயண சரணவு என்று பாட்டியோடு கூடினாரா நாராயணனுடைய திருவடிகளே சரணாகதி பண்ணுகிறோம். திருவடிகளை சரணாதி பண்ணுறதுங்கிறதுனால என்ன தெரிஞ்சது நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா திருவடனையோடு கூடின திருமேனி பகவானுக்கு உண்டு. ஆக எம்பெருமான் திருமேனி அல்லாதவன் இல்ல, என்ன திருமேனியோடு கூடின எம்பெருமான் அவனுக்கு முகம் கை காதுகள் எல்லாம் உண்டு அப்படிங்கறதை நிர்ணயம் பண்ணி அவனுடைய திருவடியில அது பெருமாளை வசப்படுத்துவதற்கு திருவடியில் விழுதே தவிர வேற உபாயம் உயர்ந்தது கிடையாது. அதனால் அதே நாம் பிரபத்தியை உபாயமாக செய்து கொண்டு திருவடியை விகப்பிடித்து பெருமாளை பிரார்த்திக்கிறோம் என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆகினால இங்க பாதுகா தேவியும் திருவடியை பிடித்துக் கொண்டு ரங்கநாதன் திருமேன் ஜீவமங்கல விக்கிரகத்தோடு கூடினவன், அவன்தான் பரதத்துவம், அவனுடைய திருவடியே நமக்கு உபாயம் என்கிற விஷயத்தை பாதுகா தேவியானவள் இங்க திருவடியை தொட்டுக்கொண்டு சத்தியம் பண்ணி பேசுகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறபடி. இந்த ஸ்லோகத்தில் பதசரசிஜே விருத்திபேதேரு விசித்திரி, விசித்திரமான பல வகையான விருத்திகளை கொண்டு வேதங்கிற சாஸ்திரமானது நாராயணனையே சொல்கிறது என்று நிச்சயம் பண்ணுகிறோம் என்று சொன்னார். இந்த விருத்தி பேதைங்கிறத இது கொஞ்சம் சிறிது விளக்குவோம். விருத்தி விருத்தி என்றால் சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறோம் அல்லவா, சொல்லுக்கு இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் அப்படி நிச்சயிக்கிறது எப்படின்னு கேட்டோம்னா இந்த விருத்திகளால நிச்சயிக்கிறோம். அதற்கு பல வகை உண்டு, பல வகையான சப்தங்கள் இருக்கு வேதத்துல. அந்தந்த சப்தங்கள்லாம் இப்படி பெருமாளை கூறுகிறது, எப்படி பெருமாளை கூறுகிறது என்பதையும் சேர்த்து கவனிப்போம். நம்ம இதுல பொருள் சொல்வதில் சாமான்யம் விசேஷம் யோகம் ரூடி அபரிவசான விருத்தி லட்சணா கௌணி இப்படி சொல்லுக்கு பொருள் சொல்வதில் பல வகை இருக்கிறது. பல பிரமாணங்களை கொண்டு சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறோம். அதுல சாமானிய சப்தம் வேதங்கள்ல நாராயணன சாமானிய சப்தத்தினாலேயும் குறிப்பிடப்படுகிறது வேதத்தில். எப்படின்னு கேட்டோம்னா சதேவ சோமி சமக்ராசி, ஆரம்பத்தில் எது இருந்ததுன்னா சத்துங்கிற பொருள் தான் இருந்தது. ஆத்மாவா இதம் அக்ரே ஏகேயவாசி, ஆத்மா பரமாத்மா ஒருத்தன்தான் முத முதல் இருந்தான் என்று சொல்லுகிறது. இங்கே சத்து ஆத்மா என்ற சொல்லானது சாமான்யமான பொது சொல் நாராயணனை பற்றி பேசுகிறது. இது சாமானிய சப்தம் என்று சொல்லுவோம். அப்புறம் எம்பெருமான நாராயணகான் நாராயண சப்தத்தையே சொல்லுகிறது. ஏகோகவை நாராயண ஆசீத் பிரம்மா நேசானகா. பிரம்மா இல்லை, சிவன் கிடையாது ஆரம்பத்தில், முத முதல் இருந்தவன் ஆறுனா நாராயணன் தான் என்று சொல்லுகிறது. இந்த நாராயண சப்தத்தை எக்காரணத்தை முன்னிட்டு இன்னொத்தி நாள் சொல்றதாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு காலத்தில் சாஸ்திரநாமம் முழுவதையும் சைவபரமாக ஆக்கிச் சொல்கிறோம் என்று அப்பைய தீட்சிதர் முனைந்தார். அப்படி முனைந்து அவர் எழுதுகின்ற காலத்தில் எல்லா சொற்களுக்கும் ஒரு வகையாக வித்தி பண்ணி சிவனை சொல்வதாக நிர்ணயம் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஜென்னுர் நாராயணோ நரஹா என்று நாராயண சப்தம் சாஸ்திரநாமத்தில் வருது. அந்த நாராயண சப்தத்தை சொல்லுகின்ற காலத்தில் நாராயண சப்தத்திற்கு நாராயணனை தவிர வேற சிவனையோ பிரம்மாவையோ சொல்வதாக சொல்ல முடியாது அப்படின்னு அவரே இவ்வளவு முயன்று வாழ்த்தும் பெரிய மகாவித்வான் அவரால் தன்னாலேயே முடியாதுன்னு சொல்லிவிட்டார். அதுக்கு என்ன சொன்னார், நாராயணே நத்தம் பாதுவே அப்படின்னார். நாராயண சப்தத்தில் பதம் பிரித்து அர்த்தம் பண்ணலாம். நாரம் அயனம் இப்படிலாம் பிரித்து ரசரசார்த்தத்தில் சுவாமி ஜெயிக்க நிறைய அர்த்தம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அப்படி அர்த்தம் பண்ணி அந்த சொல்லால இன்னொரு தெய்வத்தை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், நாராயணாங்கிற சப்தத்தில் நாராயணா இந்த தன்னகரம் நான் இருந்ததுனாக்க அப்போ வேற இன்னொரு ஒருவரையும் சொல்வதாக சொல்லிவிடலாம். ஆனால் இங்கே நான் சொல்லுகிறமே அந்த மூணு சொல்லி நா இருக்கு நாராயணாங்கிற இடத்துல. அந்த நா எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம்னா, பாணி என்கிற சூத்திரத்தில் ஒருத்தருக்கு பெயராக இருந்தால்தான் நாங்கிற மூணு சொல்லி நா வரும் ஒரு சொல்லுக்கு என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார். ஆகையினால குறிப்பிட்ட ஒருவனுக்குத்தான், பரவாசுதேவனுக்குத்தான் நாராயணகா என்று பெயர் சென்று சொல்ல முடியுமே வெளிய இன்னொருத்தரை சொல்ல முடியாது. இன்னொருத்தரை சொன்னால் அந்த நா இல்லாமல் போயிடும். அதனால் நாராயணே நத்தம் பகதே என்று சொல்லி எல்லா சப்தத்தையும் சிவபரமாக ஆக்க முயற்சித்த அப்பீஸ்வர் தம்மால் முடியாது என்று அதை கைவிட்டார். ஆக நாராயண சப்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது விசேஷ சப்தம். சமிக்க ஒருத்தருடைய குறிப்பிட்டு ஒருத்தரையே பரமாசிவனையே குறிக்கிற சப்தம். அதனால் இந்த சப்தத்தினால வேதமானது நாராயணனை விசேஷமாக சொல்லுகிறது. இது விசேஷ சப்தம் என்று சொல்வார்கள். அப்புறம் யோகத்தினால பொருள் கூறுவது உண்டு சில சொல்லுக்கு. இப்போ வாசுதேவ சப்தம் இருக்கேன், இது யோகத்தினால நாராயணனை சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம். யோகம்னா என்ன அப்படின்னா, பகுதி விகுதியை பிரித்து ஒவ்வொரு சொல்லையும் நாம் அர்த்தம் பண்ணுது. வாசு அப்படி பார்க்கும் பொழுது வாசுதேவங்கிற சப்தத்தில் வாசு தேவ என்று இரு சொற்கள் அடிக்கணும். வாசுங்கிற சப்தத்துக்கு சர்வத்ராசு வசதிக்கு வாசு, எல்லா இடங்களிலையும் வசிப்பவன் என்று பொருள் வாசுங்கிறது. தேவ சப்தத்துக்கு தீவிய தீதி தேவகா என்று நன்கு பிரகாசிப்பவன் அர்த்தம். வாசுச்சாசு தேவச்ச வாசுதேவகா என்று வாசுதேவ வாசு சப்தத்தையும் தேவ சப்தத்தையும் இணைத்து வாசுதேவா என்று சொல்லானது ஏற்பட்டிருக்கிறது. ஆக இதுக்கு இப்படி பிரித்து பார்ப்பதற்கு என்ன சொல்றது, யோகம் சொல்லுவா, யோகம்ங்கிற விருத்தி. அந்த யோகத்தினார எம்பெருமான் பிரகாச எல்லா இடங்களிலையும் பிரகாசிக்கிறான் என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. இதனால வாசுதேவ சப்தத்தை யோகத்தினார அதன் பொருளை கொண்டு அவன் நாராயணன் என்று நாம் நிர்ணயம் பண்ணுகிறோம். பிறகு அக்னி இந்திரன் இந்த சப்தங்கள்லாம் இருக்கு, சரிங்களா? அக்னிங்கிற சப்தங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சாதாரணமாக நாம் பார்க்கிற அக்னி நெருப்பு இருக்க அதையே அக்னி என்று சொல்லலாம். அல்லது அக்னி தேவன் சொல்லுகிறார்கள், அக்னி அபிமானி தேவதை இருக்க அந்த தேவதையே சொல்லலாம். இந்திரன் என்றால் திருலோகாதிபதியாக இருக்க முடியான இந்திரன் இருக்கானே அவனையும் சொல்லலாம். ஆனால் வேதத்தில் வர முடியாத அக்னி இந்திர சப்தங்கள்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிர்வாதிகமாக நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்ல வேண்டும். அதை அக்னி என்பதற்கு அக்ரம் நைட்டி அக்னிஹி என்றும், அதான் நாங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையோ, யாகத்தில் பண்ணால் யாகத்தில் சொல்ல கொடுக்கக்கூடியதான அந்த ஹவிசையெல்லாம் அக்ரபாகத்தை எம்பெருமான் தான் சீகரிக்கிறான் அப்படின்னு என்று பொருள் சொல்லலாம். அதே மாதிரி இந்திர சப்தத்துக்கு இது பரமேஸ்வரிய என்ற ரூட்ல இருந்து இந்திர சப்தம் வந்திருக்கு. இந்திரன் திருலோகாதிபதி ஐஸ்வர்யம் உடையவன், ஆனால் பரமேஸ்வரியம் உயர்ந்த ஐஸ்வர்ய உடைய ஆறு அப்படின்னு கேட்டா எல்லா உலகங்களையும் தன்னகத்தே கொண்டவன் ஆறு நாராயணன். அதனால் அக்னி இந்திராதி சப்தங்கள் எல்லாம் யோகத்தினாலேயும் கூட நாம் பரமானையே சொல்லலாம், எம்பெருமானையே சொல்லுகிறது என்று நிரூபிக்க முடியும். சரிங்களா? அத இன்னொரு விருத்தியாவது இருசாவும் சொல்ற வழக்கம், அதாவது அபரியவசான விருத்தி என்று சொல்வார்கள். சொற்கள் எல்லாம் எல்லா வஸ்துக்களும் எல்லா பொருள்கள் இடத்திலையும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கான் என்று அந்தர்யாமி பிராமணன் சொல்லுகிறது. ஒவ்வொரு பொருள்லையும் அவன் அந்த ஜீவனிடத்திலையும் எம்பெருமான் இருந்து கொண்டு அவன் அறியாமலே அவனிடத்தில் இருந்து கொண்டு இயக்குகிறான் என்று அந்தர்யாமி பிராமணன் என்கிற வேத பகுதி பேசும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, உள்ளே இருந்து கொண்டு அவன் தான் இயக்குகிறான். அப்போ இந்த ஜீவன், இந்த அச்சேதன பொருள்கள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகிறது. ஆக ஜீவன் அச்சேதன பொருள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரம், அதை சரீரமாக உடையவன் சரீரி எம்பெருமான் என்று சரீர சரீர பாவத்தை கொண்டும் நாம் எல்லா சப்தங்களும் நாராயணனையே சொல்லுகிறது என்று சொல்லலாம். அப்படி எல்லா சப்தங்களும் நாராயணனையே சொன்னாக்க உலகில் எப்படி விவகாரம் நடக்கும்? இப்போ கிருஷ்ணனை கூப்பிடுங்கிறோம், ராமனை கூப்பிடுங்கிறோம், கிருஷ்ணன் ராமன் அவங்க ஏதோ பேர் வச்சிருக்கோம், அவளை கூப்பிடுறோம். அப்போ அங்கே பிரம்மத்தையே கூப்பிட முடியுமா? எல்லாத்துக்கும் பிரம்மன் தான் அர்த்தம்னா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு தான் சொல்லுகிறோம், அது பரியவசான விருத்தி என்று சொல்வார்கள். அதாவது நிஷ்கர்ஷகமான சப்தம் சொல்வார்கள். அதாவது ஒரு பொருளை இந்த பொருள் தான் அதற்கு கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோட அது எவ்வளவு தூரம் பொருள் கொள்ளுமோ அதுவரையிலும் செல்லாது, அதாவது பரமாத்மா வரையிலும் செல்லாது, நடுவிலேயே அதை நிறுத்தி அவனை சொல்லுவதாக சொல்லுகின்றோம். எப்படின்னு பார்ப்போம். ராமன் கிருஷ்ணன் என்று சொன்னால் ராமன்கிற ஜீவனே கிருஷ்ணன்கிற ஜீவனே சரீரமாக உடைய நாராயணன் வரையிலும் அதை சொல்லி சொல்லுகிறது. ஆனால் அதுவரையிலும் சொல்லவிட்டாது ராமனையே கிருஷ்ணன்கிற ஜீவனையே சொல்லும்படியாக நாம் கருத்து கொண்டால் அப்போதுக்கு நிஷ்கர்ஷக சப்தம் பேரு பரியவசான விருத்தின்னு சொல்றது. குறிப்பிட்ட விஷயத்தையே சொல்லும்படியாக நாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நாம் யோகார்த்தம் பண்ணுகிறோம் லோகத்தில். அப்பொழுது ராமன் கிருஷ்ணன் சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பார்க்கணும்னு கேட்டோம்னாக்க, இந்த சரீரத்தோட கூடினவன் ராமன் இல்லையா? ஆக இந்த அச்சேதனமான நம்முடைய உடலை அதை சரீரமாக கொண்டவன் ராமன். இந்த அச்சேதனத்தமான உடலையும் உள்ளே இருக்கும்படியான அந்த ஆத்மாவான ஜீவாத்மாவையும் ராமனையும் சரீரமாக கொண்டவன் எம்பெருமான். சரிதா? ஆகினால இந்த அச்சேதன சரீரக ஜீவ சரீரகம் நாராயணன் என்று இரண்டையும் சரீரமாக உடையவன். ஆக இது எல்லாவற்றையும் சரீரமாக உடைய நாராயணனை சொல்லாமல் நாம் ராமனை அழைக்கும் பொழுது ராமனையே நாம் குறிப்பிடுவோம். அப்போ சாதாரணமான இப்போ எதிர்க்கே தெரிய முடியாத நம்ம சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தோடு கூடினா இதற்கு உள்ளே ஆத்மாவாக இருக்க முடியாத ஜீவனாகிய ராமனை மாத்தான் சொல்லுகிறோம். இதற்கு பரியவசான விருத்தி என்று சொல்வார்கள், அல்லது நிஷ்கர்ஷ சப்தம் சொல்வார்கள். இதுவரையிலும் என்றுதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று நாமா சங்கேதம் பண்ணி கொண்டு சொல்லுகின்றார். அப்படி சங்கேதம் பண்ணாத போனா அந்த ராமசப்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அச்சேதனத்தையும் ஜீவனையும் ரெண்டையும் சரீரமாக உடைய நாராயணன் வரணும் ராமசப்தமையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். புரிஞ்சுதா? ஆகினால எல்லா சப்தங்களும் அபரியவசான விருத்தி என்பதனாலே இங்குதான் முடிவு என்று நாம் கருத்து கொள்ளாத போனால் அப்பொழுது கடைசியாக எதை சொல்லும்போது அதுக்கு எங்க கடைசியில முடிவு என்ன நாராயணனைத்தான் சொல்றோம் என்று அது ஒரு விருத்தின்னு சொல்றோம். சப்தத்துக்கு பொருள் கொள்ளக்கூடிய வழி அது ஒண்ணும். அந்த முறையில அக்னி இந்திரா சப்தங்கள் எல்லாம் கூட நாராயணனையே சொல்லுகிறது அப்படின்னு. சில சப்தங்கள்லாம் லட்சண லட்சணினால பொருள் கொள்ளக்கூடியது உண்டுக்கும். எப்படின்னு கேட்டா கங்காயான் கோசான்னு சொல்லுவான். அதாவது என்ன, கங்கையில இடச்சேரி இருக்கிறதுன்னு ஒருத்தங்க அம்மா, கங்கையில் இடைச்சிட்டு இருக்குதுன்னாக்க கங்கைங்கிறதுக்கு பேரு அந்த பிரவாகத்துக்கு தான் கங்கைன்னு பேரு. அதுல இடைச்சேரி எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. அப்ப கங்கையில சப்தத்துக்கு நாம் என்ன பொருள் சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா கங்கா தீரே என்று. கங்கையில சப்தத்துக்கு என்ன பொருள்? கங்கை கரை என்று லட்சணையனால லட்சணாபிருத்தின்னு பேரு இருக்கு. கங்கை கரையில இடைச்சேரி இருக்குது என்று சொல்லுகிறோம். அதுபோல சில சொற்கள லட்சணையாகவும் பெருமாளை சொல்றதுன்னு சொல்லுகிறோம் வேதத்துல. எங்க தயாசாகரன் சொல்றோம். தயாசாகரம் அர்த்தம் கருணை கடல் அர்த்தம். கருணை கடல் என்ன அர்த்தம்? கடல் போன்ற கருணையை உடைய எம்பெருமானே தயாசாகரத்தின் சொல்லுகிறது. இதுக்கு என்ன பேரு? லட்சணாவிருத்தியின் பேர். ஆக இது மாதிரி லட்சணாவிருத்தியினாலே